நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், பொன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். பாடி வருமே தேவ குயில்கள் உன்னாடை, ஹே மிதக்கின்ற பாலாடை உன் காலை, ஹே குளிப்பாட்டு நீரோடை. வெயில் நாடும் சுடுமென தேகம், கெடுமென ஜன்னல் திரையிடும் வேகம். இரு காதல் விழிகளில் வீசும் ஒளிகளில் விரையும் பௌர்ணமியாகும் சந்தோஷம் உன்னோடு கைவீசும். நாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். பூக்கள் ஹே உனை கண்டு தேனூறு, நீ ஆடை அணிகலன் சூடும் மறைகளில் ரோஜா மல்லிகை வாசம். முகவேர்வை துடியது போகும் வரையிலும் தென்றல் கவரிகள் வீசும். நெஞ்சோரம் தள்ளாடும் முத்தாரம், என் நாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளும் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம்.